நின்றுலாவும் நற்காரிக்கையே காயாத கானகத்தே நின்றுலாவும் நற்காரிக்கையே சந்தனமும் புனுகும் கமழும் கலவன்கள் அறிந்து சுகந்த மிகுந்தது மேயாதம்மா கானக்குறவர் கண்மணி எனவள் கானக்குயிலின் நிகர்குரலுடைய புல்மேயாதம்மா மானத்துடையது மேயாதம் மேயாதம் மேயாதம்மா தில்லை அம்பல ஸ்தலம் ஒன்றிருக்கிறாம் ஆமா அதன் பேர்தான் சிதம்பரம்னு சொல்லுவா என்ன இப்போ தில்லை அம்பல ஸ்தலம் ஒன்றிருக்கிறாம் அதை கண்ட பேர்க்கு ஜனன மரண பிணியை கருக்குதான் உண்மலா அங்க போய் பகவான தரிசனம் பண்ணிட்டு வந்தா ஜென்மமே சாபல்யம் அடையும் போய் வருக யாருடா நான் போய் வருக உத்தாரம் தாருமே என்ன நீயா உங்கள் பொன்னடியை போற்றினேன் திருக்கண்ணால் பாருமே என் பாவி தில்லை அம்பல தலம் ஒன்றிருக்கிறாம் அதை கழுத பேர்க்கு ஜனன மரண பிணியை கருக்கிறந்தா உன்னை நம்பி 40 வேலி நிலத்தை விட்டு வச்சிருக்க இந்த நிலைமையில தில்ல உனக்கு ஒரு கேடா இந்தாப்பா எல்லாத்தையும் உழுது பயிரிட்டு அறுவடை செய்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ வேலையப்பா ஆண்டே ஆண்டே போடா வேலையப்பா வா ஆண்டே நாளை போகாமல் நான் இருப்பேனோ இந்த நாரும் உடலை கண்டு கழிப்பேனோ போகாமல் நான் இருப்பேனு நாளை போகாமல் நான் இருப்பேனோ காமி சத்யபாமா கதவை திறவாய் கதவை திறவாய் திறவாய் திறவாய் எந்த காமி சத்யபாமா கதவை திறவாய் பூமி புகழும் நேயம் புழுதி அடைந்த வாயில் பூமி புகழும் நேயம் புழு நேமி வசந்தன் நானடி நானடி நானடி நானடி எந்த காமி சத்யபாமா கதவை திறவாய் கதவை திறவாய் கதவை திறவாய் யாரடி கள்ளி நீதான் அடாத இவ்விருளில் வந்து தேரிடி முழக்கம் செய்து பிணம் தனை சுடவுமான ஊரடி உந்தன் பேரை கொத்தன பேசாவிட்டால் பாரடி